अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परमगुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः। पशमितकलिदोषां प्राज्यभोगानुबन्धां समुदितगुणजातां सम्यगाचारयुक्तां श्रितजनबहुमान्यां श्रेयसीं वेङ्कटाद्रौ प्रियं विधिनित्यं श्रीनिवास त्वमेव। தயாசதயமத்தியத்தினுடைய கிரந்தத்தை ஆரம்பித்தோம். முதல்ல பிரபத்தியே தங்கிரியும் பிராயகான்னு முதல்ல பிரபத்தனம் என்று பதத்தை போடுறார். அதுவும் மலைக்கே சரணாகதி பண்றார். ஆழ்வார்கள்லாம் மலையை கூட பெருமாளுக்கு மலையை செழிப்பா, கஷேத்திரம் செழிப்பா, நதியை செழிப்பா. விஷ்ணு பருவதாரணம் மலையே பெருமாள்னு சொல்லுது வேதமே. பிரபத்தியிடம் கிரிம் பிராயகான்னு சொல்லி அந்த மலையை தெரிவித்தார். அந்த மலை யாருன்னு தயாதேவி. அவர் போன ஸ்லோகமே தயா சதகம் ஸ்ரீபூமி நீடாதேவி மாதிரி தயாதேவி பெருமாளுடைய ஒரு குணம் இருக்க அதே ஒரு பத்னி ஆகினார். ஸ்ரீனிவாச சதகம் போடல, தேவநாயகி வஞ்சாசதி அச்ச சதகம்னு போட்ட மாதிரி இது ஸ்ரீனிவாச சதகம்னு போடல, தயா சதகம். தயை என்ன படுத்து ரொம்ப இறக்க குணம் உள்ளது, நம்ம புரிகிறது புரியண்டே வந்து ரொம்ப சில்லுன்னு போய் எங்கிட்டே சர்க்கராயிடம் கரும்பு சாறு திதிப்பா இறங்கிட்டே வந்தது. அப்புறம் கெட்டி அந்த கெட்டியாகிறது தான் மலை திருமலை. அந்த மலையை சேவிச்சார். அடுத்து இரண்டாவது ஸ்லோகம் இன்னைக்கு மிகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததி ஸ்ரீனிவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம். அப்படிப்பட்ட சீதளமான இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய தயை குணல நான் தீர்த்தாமல்றேன், அமர்ந்து தீர்த்தாமல்றேன். விகாகே அமர்ந்து நதியிலோ தடாகத்தையோ ஸ்நானம் சப்தவிதம் புரோக்தம் அட்டவிதம் புரோக்தம் இப்படிலாம் சொல்லிருக்கேன். ஆன்மீகத்தில் நம்ம அனுபவிச்சோம். அந்த வாரணம் முக்கியமான ஸ்நானம் பண்றோம். ஆச்சாரியால் தான் அந்த தீர்த்தம். ஆச்சாரியாளுக்கு தீர்த்தங்கிறால் தீர்த்தம்லாம் பேர். சுத்த மண்டலாவாதம் தீர்த்தத்தையே சுத்த மண்டலாவாதம் சொன்னோம். அது வாரணம் ஸ்நானம், அமுந்து தீர்த்தமானது வாரணம் ஸ்நானம். அது முக்கியமானது. அகமர்ஷ சூக்தங்கள்லாம் சொல்லி அமர்ந்து பெருமாள் திருவடி தியானம் பண்ணிட்டு அமர்ந்து அமர்ந்து ஹரிஹரி ஹரிஹரன் எழுதுகிற முக்கிய முக்கிய எழுந்து இப்படிலாம் பண்றது வாரணம் ஸ்நானம். தடாகத்திலும் நதியில் தான் பிரபத்தமாகுது. அது முடியல, எத்தனை அதுக்கு பதில் ஸ்நானங்கள்லாம் எவ்வளவு சொல்லுது. திவ்யம் ஸ்நானம் ஒண்ணு. சூரியனுடைய வெயில் இருந்த போதே மழை பெய்யும், அப்ப போய் நிற்பா, அது திவ்யம் ஸ்நானம். அது ஒரு ஸ்நானம் ஆச்சு. வாயுவியம் ஸ்நானம், பசு மாட்டெல்லாம் காத்தால மந்தைக்கு ஓட்டுவா, கும்பலா போகும், கும்பல் போகும்போது அந்த தரையுடைய புழுதி படும், அது ஒரு ஸ்நானம். பசுமாட்டு மந்தையுடைய ஒரு பொழுதி, அது வாயுவம். ஆக்னேயம் அக்னிஹோத்திரம் பண்ணுவா, அந்த சாம்பல் இருக்கும் ஸ்மாத்தாது மாதிரி குறுக்க பூஜை கூடாது. பெருமாள் ரஞ்சன் செவ்வே நீர் செவ்வே இடக்கானின்னு சொன்னார். சாம்பலா இருந்தா கூட ஊர்த போன்றமா இட்டுக்கணும். அதுல இருந்து ஊர்த போன்றம் திருமண இட்டுக்கிறதே ஒரு ஸ்நானம். மிருத்திகா ஸ்நானத்தை சேர்த்துக்க, அதான் திரு மண் பேர். அது ஒரு ஸ்நானம். முடியலன்னு திருமணத்து வரவே உடம்புலாம் தொடச்சிருந்து. அப்புறம் பிராமம் முடியல மந்திரஸ்நானம். ஆபோ அபிஷ்டாமோ உபவகான சந்தியாமசரப்படி ஒன்பது இருக்குனாலே புரோக்ஷிக்கிறது. அந்த புரோக்ஷிருந்தா அது ஒரு ஸ்நானம். சாரஸ்வதம் இப்படிய மானசம் பெருமாளுடைய சிந்தனங்கள் இப்படி இத்தனை விதமான ஸ்நானம் இருக்கேன். பார்த்தியவன்னா திருமணம் எட்டுக்கிறது, காவிரம்னா உடம்பு உடம்பு முடியாத என்ன பண்றது, தவள நினைச்சு தொடங்கி உடம்பெல்லாம் தொடச்சுக்குது. காயத்தம் பத்து தடவை காயத்ரி அதை புரோக்ஷம் பண்ணுறது தீர் ஸ்நானம் பகுவிதம். அதுல விகாகம் அவகாகம் அந்த ஸ்நானம் ரொம்ப முக்கியமானது. அது ஆரம்பிக்கிறார் விகாகே. முதல்ல மறையை சேவிச்சார் முதல் ஸ்லோகத்துல. ரெண்டாவது ஸ்லோகத்துல ஆச்சாரியால் அப்படியே ஆச்சாரியால் தீர்த்தத்தை தீர்த்தா மாறார். விகாகே தீர்த்த பகுலாம் ஆச்சாரியாக எல்லா தீர்த்தமும் வருது. ஆச்சாரியால் முக்கியம். ஆச்சாரியால் தீர்த்தத்தை அமைத்து ஸ்நானம் பண்ணேன், தியானம் பண்ணுறேன். அது ரொம்ப சீதலாம், உடம்பு உஷ்ணத்தெல்லாம் போக்கக்கூடிய உயர்ந்த தீர்த்தம் அது ஆச்சாரியம். சீதலாம் குரு சந்ததி, குரு மட்டும் நினைக்க கூடாது, குருபியத்தை நமோவாக மதிக்கும். குரு அவர் குரு அவர் குரு ஆச்சாரிய பரம்பரையில ஆச்சாரியானாம் அசாவசாவிதி ஆபகவத்தகான சொல்லி சொல்லி அந்த குருக்கு சந்ததியில குளிர்ந்து நீராடணும். குள்ள குளிர குழந்தை நீராடாதே பள்ளி கிடைச்சி ஒரு ஆண்டு மாசம் ஆழ்வு மாசம் அதுவும் குளிர்ந்து படுத்துக்கலாமா? ஒரு தோழியை பார்த்து நின்று வராதிருக்கே நீ பஜனை ஸ்தலத்துக்கு ஆண்டா சொல்ற குள்ள குளிர குழந்தை நீராடணும். அப்போ அமைந்த அமைந்து நீராடணும். நீ தூக்கி அந்த சொல்லாமல் குரு சந்ததி ஒரு பெரிய தீர்த்தம். அந்த குரு சந்ததியே எப்படிப்பட்ட குரு சந்ததி? ஸ்ரீனிவாச தயாம்போதி, ஸ்ரீனிவாசனுடைய தய கருணையே நிறைஞ்ச தீர்த்தம் அவள்லாம். இந்த ஸ்ரீநாராயணன் ஸ்ரீநிவாசன் அவளுடைய தயை நிறைஞ்சவள். அது பரிவாகம் வெள்ளமா அப்படி மெத மெத மெத வருது. அது குரு பரம்பரையை நான் சேவிக்கிறேன். அப்படி ஸ்நான பேதத்தை அனுபவிச்சோம். திகாசியின் தீர்த்தப்படலாம். அப்படி மறையே சேவிக்கிற வழக்கம் உண்டு. அதனால தேசியம் நான் மறையை சேவிச்சார். முதல் ஸ்லோகத்துல ஆழ்வார்ல மலையை சேவிப்போம். திருமலையே திருவுடம்பாயினர் நேற்று சொன்னோம். திருமுஷி ஆழ்வார் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். திருமாவளவின் சோலை மலை என்று திருமாவளவின் சோலை என்று என்ன திரு அப்படின்னு சொன்னேன். பெருமாள் சுந்தராஜ பெருமாள் போயிருந்த பேர கூட சொல்ல பெருமாள் அழகாரு சொல்லல. திருமாவளவின் சோலை என்றேன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் நெஞ்சில் வந்துட்டான். மலை சொன்னதுக்கே அப்படி திருமாவளவின் சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து ஸ்ரீனிவாச தயாம்போதி லட்சுமி நாராயணாக வந்து நெஞ்சுக்குள்ள ஹிருதயத்தில் போதுகிறான். ஸ்ரீமால் வந்து என் நெஞ்சம் நிறைய புகுந்தான் குருமா மணி உகந்து புனல் தென்பால். அப்படி பொன்னியாறு காவேரி ஓடக்கூடிய அந்த திருப்பேர் பக்கத்துல திருமால் சென்று சேர்விடம் லட்சுமி நாராயணா அங்கே போய் அவரை தியானம் பண்றது ஆழ்வார். என் நெஞ்சு நிறைய புகுந்தான் மலையை சொல்றது தீர்த்தமே இந்த ஸ்லோகத்தில் அமர்ந்து மலையை நினைச்சார். ஆச்சாரியாவோட தீர்த்தத்தை தீர்த்தா மாறுறார். விகாகே தீர்த்த பகுடாம் இதே விகாகே போறார். இதிகாசத்தில் ஆச்சாரிய வந்தனம் பண்ற போது தேசிகன் விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். யாமுனம் தீர்த்தம் யமுன நதியானது கிருஷ்ணா அடிக்கடி சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிருந்தாவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யமுனை நதி. சாது பிருந்தாவனே ஸ்திதம் சத்தால் தான் பெருமாளை சேவிக்கக்கூடிய இடம் அது தீர்த்தம் எந்த தீர்த்தம் யமுனை நதி. யாமுனம் தீர்த்தம் இன்னொரு சொன்னார். யாமுனம்னா யமுனை நதி இல்ல. யாமுனாச்சாரியர் ஆள வந்தார் அவருக்கு யமுனை துறைவர் அந்த யமுனை துறைவர் தீர்த்தமாறு. அதனால ஆச்சாரியர் ஆச்சாரியாளர் குரு வந்தனம் மட்டும்தான் இந்த ஸ்லோகம். குரு வந்தனம் மங்கள ஸ்லோகமாக அமையும். தீர்த்தனுக்கு தீர்த்தனுக்கே அற்றவின் நாலு அடியும் தீர்த்தன் தீர்த்தன் ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார். தீர்த்தன கற்றவன் மற்றோர் சரணில்லை என்று எண்ணி தீர்த்தன் பகவான் ஒரு தீர்த்தன். மாதம் விஷ்ணு சந்திரன் சொன்னவன் விஷ்ணு நினைச்சாலே அதான் பெரிய உசர்ந்த தீர்த்தமா இருக்கு. தீர்த்தன கற்றவன் தேவதையெல்லாம் அணுக மாட்டோம். பெருமாள் பக்தர்கள்தான் அனன்ய பக்தி அனன்ய தேவதையா இருக்கும். நம்ம தீர்த்தனக்கற்றவன் பெருமாளுடைய சுவாவங்கள் இந்த ஆத்ம சுவாவங்கள் தத்துவங்களை தெரிஞ்ச உடனே வேற தேவதையை நினைக்க தோணுமா இல்ல வேற உபாயத்துக்கு போக தோணுமா? பக்திக்கெல்லாம் சுலபமான உபாயத்தை பகவான் உபதேசிச்சிருக்கான். சரண் வேற சரண் கிடையாது. சரணமாகும் தனதால் அடைந்தாக்கெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்றார். பெருமாள் காத்திருக்கான் மாமேகம் சரணம் இது ஆழ்வார் சொல்றார். நீ நீ சரணாகதி பண்றதுதான் தாமசமே தவிர நான் காத்திருக்கேன். சரணமாகும் தன தாழ் அடைந்தாக்கெல்லாம் சிவன் நாராயண சரணவு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். மரணமாச்சு நம்ம பண்ண சரணாகதி நினைக்க வச்சு உடனே வைகுண்டத்தை அடுத்த க்ஷணம் தரும். மரணமான அடுத்த க்ஷணம் சங்கராச்சாரிய மாதிரி அழ வேண்டாம். நம்ம எல்லாம் பணதேபி ஜனனம் பணதேபி மரணம் ஏன்னா அவளுக்கு இந்த உபாயம் தெரியல. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பெருமாள் பிராட்டி விஸ்வசேனர் அப்படி நாசமணி ஆட வந்தார் பெரிய நம்பி ஆமா பரம்பரையா வந்த இந்த சரணாகதி ரகசியம் கீர்த்தன கற்றவன் இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே வேறு யாராவது சரணடைவானான் வைஷ்ணவன். கீர்த்தன கற்றவன் மற்றவர் சரணில்லை என்று எண்ணி முதல்வரி தீர்த்தன். இரண்டாவது தீர்த்தன், தீர்த்தனுக்கு தீர்த்தமானத்தனாகி அந்த பெருமான் ரொம்ப தீர்த்தனவன், அவனுக்கே தீர்த்தவன் என்றால் நிச்சயமாக அவன் தவிர வேறு தெய்வம் அல்லாமல் தெய்வம் இல்லை. தீர்த்த மனத்தனாகி சரணாகி பண்ணோம், அப்படி பண்ணேன் என்ற நம்மாழ்வார். கிழங்குருகோர் சடகோபஞ்சம் தீர்த்தங்கள் ஆயிரத்தொள் ஆயிரம் பாசுரம் பாடினேன். இந்த பாசுரங்களே ஒரு தீர்த்தங்கள். இவன் நினைக்கிற தீர்த்தம், பெருமாள் தீர்த்தம், சரணாகதி தீர்த்தம், ஆயிரம் பாடல் திருவாயுமொழி தீர்த்தம், தீர்த்தங்கள் ஆயிரத்தொள் இவை பத்தும் வல்லார்கள் தேவர் வைகள் தீர்த்தங்களே. பெருமாளுடைய தீர்த்தத்தை கொண்டாடுறா எல்லா தேவதைகளும், எவ்வளவு மகிமை இருப்பார் பெருமாளுது அப்படின்னு தன் தன் தேவி இருக்கேனர் அவ பத்திகள் கிட்ட கொண்டு உபதேசம் பண்ணி சொல்றா. இப்படி இருக்குவா பெருமாளுடைய ஒரு சரணாகதி அந்த தீர்த்தம். அதனால விகாகே தீர்த்த பகுலாம் தீர்த்தன் பேர். இந்த இடத்துல அழகாக அர்ஜுனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆழ்வார். தீர்த்தம் உலகளந்த ஜெயவடிமையில் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்து தெளிந்துழிந்த ஐந்துளாயான் பெருமை தீர்த்தம் ஒருவரால் பெற கிடந்ததே. தீர்த்தம் யாரவன்? தீர்த்தத்தை ஒட்டுவன் கங்கை எங்கே வருது? பிரகாஷ் பெருமாளின் நகரத்திலே உண்டாது கங்கை, அவ்வளவு புனிதமானது. அதை உண்டாக்கணும் யாரு? பெருமாள். கங்கை ஒரு ஆகாச கங்கை, அதுக்கப்புறம் தான் பகீர பயிர்த்தான பூர்வோகத்துக்கு வருது. ஆகாச கங்கை அது உண்டான நகம். பெருமாளின் நகரத்துல ஒரு தேன் இருக்கு, அதுல இருந்து கங்கையும் சேரும். சொர்க்கு நீ பேர் சமஸ்கிருதம் ஆகாச கங்கை. எப்படி யார் தீர்த்தம்னர்? அந்த ஆகாச கங்கையானது மேல இருக்கு. திருக்கிரமாவதார் பகவான் மூணடி யாத்திரை பண்ணார் மகாபலி கிட்ட, அதனால கொடுக்க முடியும் முதலடி எல்லாம் நடந்துட்டார். மேலடி மேலோகம் போயிட்டு அண்டகடாகம் சீலிங் சொல்வார்கள், அதுக்கு மேல போறது பெருமாளுடைய திருவடி. அண்டகடாகத்தை உடைக்கிறது அவன் மோழை எழுதினர், அது ஓட்டையாயிருக்கு. ஓட்டை என்ன பண்றது? கீழே வருது அந்த ஜேரம். பெருமாளுடைய திருவடி மேல தோக்குற, கீழே ஒரு திருவடி அளந்துட்டார், இன்னொரு திருவடி மேல தோக்குற. பெருமா பார்வை பெருமாள் திருவடியாச்சேன்னு புருஷன் சுத்தத்தால பாத்தியம் அக்கியம் எல்லாம் சமைச்சு தீர் அந்த அவர்கிட்ட வரும்போது தீர்த்தா மாட்டார் திருவடிய. அவர் கமண்டல் தான் தீர்த்தா மாட்டினார் போறது ஜலம். அவர் அவர் எவ்வளவு சத்தியலோகம் எவ்வளவு பெரிய கமண்டல் அமைச்சிருந்தார், பெருமாள் திருவடிக்கு போறல. உடனே தர்மதேவர் நினைச்சார், தர்மதேவரை ஜலமா பெருகி அவருக்கு ஜலமா வந்தது. அதனால பெருமாள் திருவடியை நான் திருமஞ்சனம் பண்ணார். இன்னும் மேல போறோம். பெருமாள் திருவடி, தர்மதேவ ஜலம், பெருமாளுடைய கமண்டல் ஜலம், நேர ஓட்டையாகி போன அந்த கங்கை இவ்வளவு ஜலம் சேர்றது. அவளுக்கு எப்ப திருக்கிழாவதாரத்துல இந்த கங்கையுடைய ஒரு பெருமை. தீர்த்தம் உலகளம் இந்த வடிமையில் அழகான திருவடி பூந்தாவம் சேர்த்து அந்த திருவடி பெருமாளுடைய திருவடியில நம்ம புஷ்பத்தை சேர்க்கணும். இதே அர்ஜுன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் அர்ஜுன் சிநேகிதன் தானே, அவனுடைய மகிமை தெரியும் தெரியாது இருக்குது அவனுக்கு. அதான் மாயை விஸ்வரூபம் காமிச்சார் அத்தான மாதிரி வரவா வாழலாம். அவன் நான் பெருமாள் நினைச்சுக்கிறான் அந்த சமயம் சிநேகிதம் வேற ஒரே வயசு வாழுது. இருந்தாலும் சிவன் பக்தன் ஒரு காலத்துல அதனால பாசுபதாஸ்திரம் ஒரு அஸ்திரத்தை சிவன் கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. அதனால இருந்துட்டே சிவன் அவன நம்ம மாதிரி பிரபன்னன் வைஷ்ணவன் ஆனா எல்லா தேவதையும் சேர்க்கிறவர்கள் மிஸ்ர ஜாதி வாழ்க்கலாம், எல்லா தேவதையும் சேர்க்கிறவர்கள். அதனால சேர்த்து அவையே சிவன் முடிமையில் அப்பப்ப பூஜை பண்ணுவோம். புது வருஷ காலம்தான் உடனே போய் சிவன் திருவடியை பூஜை பண்ணுவோம். கிருஷ்ணன் பேசிட்டே இருக்க பரபரப்பா இருக்கான், என்ன என்ன இல்ல போய் போயிட்டு வரணும். பெருமாள் பக்கத்துல விட்டான், நேர சிவன் கோவிலுக்கு போய் சிவன் திருவடி பூவெல்லாம் ஆனா அழகா வச்சான். அழக அழகா பூம் தாமம் அங்கங்க ஒரு கால் வேற கணக்கார் அழகா வரிசை அடுக்கலாம் சிவன் திருவடியில. வந்து நம்ம கிருஷ்ணகிட்ட வரலாம், கிருஷ்ணகிட்ட வந்தா கிருஷ்ணனுடைய தலையில சிவன் காலில் வச்ச பூவெல்லாம் எப்படி விட வச்சோம் அதே மாதிரி சிவன் பெருமானுடைய தலையில தெரியுது. தெரியாது மகிமை தெரியல போறோம். சிவன் முடிமேல் தான் கண்டு சிவன் காலில் பெருமாள் தான் வச்சுதான் தெரியாது போயிட்டு பார்த்தன் தெளிந்து விழுந்து பார்த்தன் அர்ஜுனன் பெருமாளுடைய பர அந்த பரமாசத்தை தெரிஞ்சுன்னா பைந்துளாயான் பெருமை. துளசிதாமன், துளசினா ஒரே பைத்திய பெருமாள், நல்ல வச்சுவார் கழுத்த போட்டுவார், அவன் திருவிழி அர்ச்சனை பண்றோம், அவளுடைய பெருமை பைந்துளாயான் பெருமை. அவளுடைய பெருமை யாரால் சொல்ல முடியுமா? பேசும் ஒருவரால் பேச கிடந்தது. அப்படி பெருமாள் தீர்த்தன சொல்லி, அதான் விகாகை இங்கு ஆச்சாரியால தீர்த்தன் சொன்னார். விகாகே தீர்த்தபகுலாம், தீர்த்தபகுலாம் ஆச்சாரியா, ஒரு தீர்த்தம் நதி குளம்னா பலவித துறைகள் இருக்கும். அந்த பெரியவாள் துறை சீதாமாடுவா, அவ சீதாமாடு ஆண்ட போன உடனே போய் நம்ம சீதாமாடு அரிசே போய் சீதாமாடக்கூடாது. அப்ப அது எத்தனை இத்தனால் சீதாமாடுவா அங்க போகக்கூடாது. வண்ணாந்துறை அது சீதாமாடவே கூடாது, பாபம் தான் செய்யும். வண்ணான் தொண்டு வச்சு போவோம் அவர் பக்கத்துல. இப்படிலாம் தீர்த்தபகுலாம், தீர்த்தன பேரு ஆச்சாரியார் தீர்த்தன் வசத்தி. அப்படிப்பட்ட ஆச்சாரியார் வசத்தி வராசர பிரபந்தான் வேதாந்தம் கிருதின கமலா காந்தன். அடுத்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் ஆகி விகாகே தீர்த்தபகுலாம் சீதலாம் குரு சந்ததி. அதே மாதிரி ஆச்சாரியாரும் பெருமாளுடைய தயின்ற தீர்த்தம் ஒண்ணு, பரிவாகம் பரம்பரை கொஞ்சம் நிக்காது, ஜல் ஜல் ஜல் நீர் வீழ்ச்சி மாதிரி வந்துடுது. அதே மாதிரி ஆச்சாரிய பரம்பரை அப்படி வருது. அவ்வளவு விசேஷம் ஆச்சாரியர். ஆச்சாரியால இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை தியானம் பண்ணார், மூணாவது ஸ்லோகத்தை ஆழ்வார்கள் தியானம் பண்றார். கிருதினகா கமலாவாச காருண்ணி காந்தினோபஜே யத்தே எத் சுக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்யதாம். ஆச்சாரியாருக்கு அப்புறம் ஆழ்வார்கள் ரிஷிகள் அவத்தீர்த்தது. கிருத்தினகா செயல் கிரந்தங்கள்லாம் பண்ற ஆழ்வார்கள் அருளி செயல் பண்ணா, ரிஷிகள்லாம் புராணங்களை பண்ணா, விஷ்ணு புராணத்தை பண்ணார் பராசரம், புராண ரத்னம் பேர் வியாசர் மகாபாரத்தை பண்ணார். அதுதான் கிருதிகள், ஒரு பிரபந்தங்கள். கமலாவாத காரணி காந்தினம், கமலாவாசம் ஸ்ரீனிவாசன், கமலானா லட்சுமி பிராட்டி, பிராட்டி குடி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், அவன் பிராட்டி வரைக்கூடிய ஸ்ரீனிவாசே கருணை. அதுக்காக எல்லா ரிஷிகள்லாம் புராணத்தில் வெளிப்படுத்தினான். தத்தே எத் சூக்தி ரூபேன, வேதத்தெல்லாம் அப்படியே கிரந்தமா பண்ணான். வேதம் பிராமண கஷேத்திர வைசியால் தான் அத்தியனம் பண்ண முடியும், ஸ்ரீ சமுத்திரால் அத்தியனம் பண்ண முடியாது. அவளுக்காக இந்த புராணங்கள்லாம் பண்ணான், வேத சாரங்கள்லாம் பண்ணான் புராணங்களாக. தத்தே எத் சூக்தி ரூபேன திரிவேதி, வேதத்தை சமமா ஆக்கினான். ரித்யஜஸ்தாம ரூபமாக அந்த வேதங்களை புராண ரூபமாகவும் இத்திஹாச ரூபமாகவும் ஸ்தோத்திர ரூபமாகவும் பண்ணாதவா, ஏன் பண்ணாவா? சர்வயோக்கியதாம், ஸ்ரீ சுந்தர் எல்லாரும் அனுபவிக்கணுமே, பெருமாள் தத்துவம் தெரியணுமே, அவளுக்கு வேதத்தில் அருகதை இல்லாததால இப்படி கிரந்தமா அருளி செய்தார். திரிவேதி சர்வயோக்கியதாம், வேதவேத்திய பரவே பம்சீனர் ராமாயணத்தில் அனுசந்தானம் பண்ற ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணது. ராமாயணம் ஆரம்பிச்சா யார் இந்த வேதம் என்ன? வேதவேத்தியன், வேதத்தாலே அறியப்படக்கூடியவன் பகவான் விஷ்ணு. வேதவேத்திய பரேபும் சி பரபிரம்மம், அது அவதாரம் பண்ணிது, தசரனுடைய வயசுல அவதாரம் பண்ணுது. ஜாத்தே தசரதாத்பதி, அவன் தசரன் பிள்ளையாக அவதாரிக்க பண்ணும்போது பெருமாள் இறங்கிட்டாரு. நம்மளும் இறங்கு வேதமானது ராமாயணமா இறங்குது, பெருமாள் ராமனா இறங்கினார், வேதம் ராமாயணமா இறங்கிடுச்சு. வேத பிராஜயதசா, வருணுடைய சம்பந்தம் பெற்ற பிராஜயதான் வால்மீகி, அவராலே சாட்சாத் ராமாயணம் பண்ணதான் எல்லாரும் அழிய முடியும். ஸ்ரீகள் அந்த அந்த எல்லையில் நின்றார். சரணாகிதி பிராமணர் தான் கிடையாது, சரணாகிதி யார் வேணாலும் பண்ணலாம், ஸ்ரீ பண்ணலாம், சூர்தார் பண்ணலாம், அந்தி என்ன செண்டாளன் கடைசி ஜாதியான பஞ்சமாதிகள் அவெல்லாம் கூட பண்ணலாம் சரணாகிதி. அதுக்கோசம் சில கிருந்த வேணுமே வேதம் வந்தவன இதிகாச புராணாத்தியம் ஸ்மிருதி சொல்லிது. வேதம் மட்டும் தெரிஞ்சதா உன்னால தெரிஞ்சிக்க முடியாது. ரிஷியுள்ளிய புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் தெரிஞ்சதான் வேதத்தை அத்தவனுக்கு தெரியும். வேதத்தை மட்டும் பார்த்து அப்பன் தெரிஞ்சதுன்னா வேதமே பயப்படுறான், அறவழியா தெரிஞ்சுட்டான். இதிகாச புராணம் கிட்ட போறவன் எப்படி பூஜா தெரிஞ்சுக்க போறான்? வேதம் பயப்படுறான். இதிகாச புராணாத்தியம் வேதம் சமூக பிரம்மையே இது, பிபேதி அல்பஸ்ருதா பிபேத மாவயம் புதரிஷ்யதி. அல்பஸ்ருதம் பேரு யார குறையா தெரிஞ்ச வேதம் மட்டும் பண்ணாலும் அல்பஸ்ருதம். வேதம் பார்க்கணும், வேத பாஷ்யம் பார்க்கணும், இத்திஹாசங்களை கச்சவரை கேட்கணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், புராணங்களை தெரிஞ்சுக்கணும், ஸ்ருதிகளை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வேதத்துக்கு அர்த்தம் முழுமையா தெரிய முடியும். இல்லைன்னா பயப்படலாம், வேதம் இவன் என்ன கையில் இருந்தாங்க. அனுகிரக விஷயம் கேதிது பரமாத்மனாக குருகாதீச ராசாத்தியாக பெருமாளுடைய கிருமியினால வளம் கிரந்தம் பண்ணலாம். அனுகிரக விசேஷ பெருமாள் அனுகிரகத்தால பரமாத்மாவுடைய கிருப்பை வந்து நம்மாழ்வார் ராசமணிகள் வளம் கிரந்தங்கள் பண்ணலாம். அது சர்வயோக்கியதான், எல்லாரும் அனுபவிக்கலாம். அவங்களுக்கு பராசர பிரபந்தான் அப்படி பராசரவே விஷ்ணு புராணம் பண்ணார். புராண ரத்தம் பேரு அந்த புராண ரத்தத்தை சமஸ்கிருதம் பாஷை இருக்கு, ஆழ்வார்ந்து தமிழ் இருக்கு. இன்னும் விசேஷமா போச்சு, பெருவதிகாரமா போச்சு. ஆழ்வார் சுசேர்த்தவர் தமிழ பார்த்தவனே அர்த்தம் தெரிவி சேர்த்து பராசர பிரபந்தாதவி வேதாந்த ரகசிய. வேதாந்த ரகசியம் வேதம் பகிர்ந்தது, அதுலயும் பகவானை பத்தி சொல்ற இடம் உபனிஷத்து. வேதத்துடைய முடிவில் இருக்கிறது வேதாந்தம், வேதாந்தம் உபனிஷத்து. அது ரகசியமா இருக்கும். அது பராசரம் பண்ணக்கூடிய விஷ்ணு புராணத்துக்காக வசந்தது வேதாந்தம். அதை காட்ட வச்சது ஆழ்வார் ஸ்ரீ சூக்தி. பராசர பிரபந்தாரபி வேதாந்த ரகசிய வைஷத்ய. வேதம் என்ன சொல்றது, வேதாந்தம் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றது, விஷ்ணு புராணம் என்ன சொல்றது, அதற்காக விளக்க தெளிவாக விளக்க வந்தது ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகள். ரகசிய வைஷத்ய அதிசய பூதைஹி சத்யா பரமாத்மனி. பாசுரம் சேர்த்தவுடனே பெருமாளை போய் சேர்க்கதான் மனசு போறது. வேதத்தை சொன்ன உடனே டக்கு போக அர்த்தமா தெரிஞ்சுதான் பகவான் கிட்ட போக முடியும். ஆழ்வாட சீசத்தை தெரிஞ்ச உடனே பகவான் கிட்ட போகணும். அடைந்தாக்கள சொல்றது சித்தரஞ்சகதமைஹி சேர்க்கும் போதே அழகா அர்த்தம் புரியுது. ராகம் நல்லா இருக்கு, பெருமாளுடைய பக்தி சொல்றது, பராசரப்பட்ட விஷ்ணுபுரான காலம் ரம்யமா இருக்கு. சித்தரஞ்சகதமைஹி உபபிரம்மணைஹி வேதத்தை விரிக்கிறது உபபிரம்மணம் பேர். உபபிரமணம் உபனிஷத்துக்கு தெரியாதா கூட இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் ஆழ்வார் உபபிரமங்கள் விவரிக்கிறது உபபிரமண கிரந்தங்கள். உபபிரமணைஹி மதுரகவி பிரபதி இந்த தேசிகர் பத்தே பாத்திரம் தான் பண்ண மதுரகவி. அது பேரே மதுரகவி. இந்த பத்து பாட்டு மதுரமா இருக்கும். அது பெருமாளே வாழ்ந்தார். தேவம் எல்லாம் ஆச்சாரியம் தான் தேவம் போல நம்மாழ்வாரு சிஷியர். தேவற்றவியன் குருகூர் நம்பி வேறு தேவதையை வேண்டாம் ஆச்சாரியா அவர் போல் எனக்கு என்ன இருக்கு. மதுரை அவரும் பத்து பாட்டு பாடினார், அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கு. மதுரகவி பிரபதி பரம்பரையா நாசமனையே. மதுரகவியிலிருந்து பரம்பரையா நமக்கு பெருமாள்லேருந்து தத்துவம் வந்தது, ஆழ்வார் ரசங்கள் வந்தது நமக்கு. சொன்ன பெருமாள் ஆச்சாரிய பரம்பரை, அதுக்கப்புறம் பிராட்டி, அதுக்கப்புறம் விஸ்வசேனர் அவிஷ்வசேனர் யோக திசையில் நம்மாழ்வார். நம்ம விட அப்படியே பரம்பரை நீ வரைக்கும் வருது. ராமாஜன் தேசிகன் நாதமுனேயே கர்த்தாரம் பராங்கசமுனி ப்ரூப். அவர் தியானம் பண்ணார் நாதமணி. நாதமணி நம்மாழ்வார் தியானம் பண்ணார். ஏன்னா நம்மாழ்வார் கால வேற நாதமணி கால வேற. எப்போ பிற்பட்டவர் நாதமணி. கும்பகோணத்துக்கு பெருமாள் திருக்குழந்தை பெருமாள் சேவிக்க போறார் நாதமணி. எங்க வாசல கோலம் போட்டு நேரம் போகமாட்டி ஆயிரத்தும் ஆழ்வார் ஆழ்வார் ஆயிரம் போய் கேட்டார். அழகா பாடு நல்லா இருக்கு. மதுரை கடிதம் சிரித்தான் பாடுறேன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாரு பாடினான்? நம்ம ஆழ்வார் பாடினான்னு சொல்றான். எனக்கு எல்லாம் தெரியாது. நேற்று ஆழ்வார் அவதாரம் திருநெல்வேலியில போய் கேட்டுக்கொண்டேன். ஆழ்வார்க்கு போய் எவ்வளவு சந்தை பாக்க நம்மளா போவோமா? திருநெல்வேலிக்கு போனார் நாதமணிகள். அங்க போய் கேட்டார் நம்மாழ்வாரை பத்தி சொல்லும். ஆயிரம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. எங்கூர் பாசம் தான் தெரியும். அவர் சிஷ்யர் மதுரை பத்தி தான் தெரியும். அவர் ஆழ்வாரையே தியானம் பண்ணி கண்ணீர் செலுத்தாமல் பத்து பாசம் பாடுற அதுதான் தெரியும். இந்த ஊருக்கு ஆயிரம் விட்டுருக்கலை நீங்களும். ஆனா ஒண்ணும் அவர் யோகத்துல தியானம் பண்ணாக்கா நம்மாழ்வார் சொல்லிருக்காரு. நாங்க யாரும் ட்ரை பண்றது கிடையாது. இப்படிதான் கோவில் ஊர்ல கோவில் பக்கத்தா இருக்கா கோவிலே போக மாட்டோம். கடிதம் செலுத்தாம பத்தாயிரம் தடவை புரட்சிரணம் பண்ணாக்கா நம்ம ஆழ்வார் பிரத்யமாக. மந்திரத்தை சித்தி ஆகணும்னா எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை ஆயிரம் அத்தனை லட்சம் ஜபம் பண்ணா சித்தி ஆயிடும். காயத்ரி 26 லட்சம் ஜபம் வண்டியே இருக்கணும். காயத்ரி நேரம் வந்துருவா, பெருமாள் வந்துருவா, எல்லா மதத்துக்கும் புரஷ்கரணம் லட்சம் தியானம் பண்ணி ஜபம் பண்ணணும். அதுல 10ல் ஒண்ணு ஹோமம் பண்ணணும் அந்த மந்திரத்தால, அதுல 10ல் ஒண்ணு கரியாராதனை பண்ணணும், 10ல் ஒண்ணு தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணணும். இப்படி மந்திரத்துடைய கொஞ்சம் கொஞ்சமா 10ல் ஒண்ணு வந்து அப்ப நேரம் அந்த மந்திரத்துடைய தேவத்தை பிரத்யட்சமாகும் அப்படின்னு சொல்ற. கடினம் சேர்த்தா 10 லட்சமும் 10,000 எவ்வளவு முடியுதோ 10,000 ஜெபம் பண்ணி பாருங்க, நம்மள வந்தா வருவார் அப்படின்னு. அதையே சிறுசாக போட்டு அங்கேயே தப பண்ண ஆரம்பித்தார் நாதமணி. கண்ணனின் சிறுத்தாம்பர் புரட்சிகரம் மன்னர் 10,000 நம்மாழ்வார் பிரத்யமாயிட்டார். அப்படியே திருவாய்மை 1,000 கேட்டியே அப்படின்னு அதே உபதேசம் பண்ணார் யோகத்திலேயே நாதமணிக்கு. அது மட்டும் இல்ல, ஆழ்வார் பிரபந்தங்களும் நஷ்டமா போச்சு, 4,000 பிரபந்தங்களும் யோக திசையிலே நம்மாழ்வார் நாதமணிக்கு உபதேசம் பண்ணிட்டார். அதனாலே நாதமுனியே நாதமணிக்கு யோகதேச ஆச்சாரியரான உயர்ந்தது. கிருத்தின கமலாவாந்த கிருத்தினா அருளி செயல்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் அவர்கள் அதுதான் ஆழ்வார் சொல்லிருக்கார். சாஸ்திரங்கள் என்னன்னா சாஸ்திரவாதிகள் கஷ்டப்பாதி என்று சொல்லுவேன் சொல்லுவேன்னா அம்மா அப்பா எவ்வளவு நமக்கு ஒத்தாசை பண்ணுவான், எவ்வளவு வழக்கம். 1,000 அப்பா அம்மாவுக்கு சமம் ஒரு சாஸ்திரம் நமக்கு எவ்வளவு நல்லதுதான் கொண்டு சொல்லும். மாதவி ஸ்ரீனாலே வத்சல் தரம் சாஸ்திரம் மாதாபிதா யோதேகா எல்லாம் நம்மாழ்வார் பெண்ணியம் பண்ணார். நம்மாழ்வாரே மாதா அவரே பிதா அவரே பத்னிகள் இப்படி சர்வம் இதேவ மதன்மையான சொன்னவன். அதனால அதெல்லாம் ஆழ்வாருடைய ஆச்சாரியாவுடைய மகிமை காட்டவர் மதுர கவி. அழிவரை என்பது அழுகான் வருவரை இன்பொருள் நம்மாழ்வார் பற்றி போறோம். நம்மாழ்வார் தான் எனக்கு தேவதையே வாட்டம் தேவபக்தரையே அது வருமறையின் இன்பொருள் வேதத்துறை சார்ந்த சொன்னார. வேற என்ன வேணும், கிருதி அப்படி கிருதி பண்ணவர் அவர். அனுக்கிற விசேஷம் வந்தது அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியாவை நம்ம அவள் பண்ண ஆழ்வார் ஆச்சாரியார் எந்த பண்ண அவளை ரொம்ப தியானம் பண்றேன். கிருத்தினா கமலாவாச 3வது முடிக்கிறோம். கிருத்தினா கமலாவாச காருண்ணை காந்தினோபஜே சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோகியதாம். 4வது ஸ்லோகம் புராண பிரவர்த்தகம் பண்றாளே அவளை பத்தி தியானம் பண்ற 4வது ஸ்லோகத்துல. பராசுர முகாம் வந்தே பகீரதனையே ஸ்திதாமி கமலாந்த காருண்ணி கங்காப்ளாவித பத்விதானி கமலாகாந்த காருண்யை கமலாகாந்தன் யார், கமலி கமலேந்திர லட்சுமியை ஈர்க்கிறவன் யார் பகவான் கமலாகாந்தன். சியக்காந்தாய நிதியேன்னு சீனிவாசன் சொல்லும் கமலாகாந்தனவன் காந்தத்தே புருஷோத்தமாக ஆள வந்தார் சொன்னார். பெருமாள் உன்னை இழுக்கிறவன் காந்தஸ்தே புருஷோத்தமாக பராசர முகாம் வந்து பராசரால விஷ்ணு புராணம் வந்தார். அவளை தியானம் பண்ணணும், அழுவாரை தியானம் பண்ண போன ஸ்லோகத்துல புராணம் பண்ணவாள் பராசரம் பெரியவர்கள் பராசரர் பிரம்மா புராணத்தை தான் பண்ணவர். அது லோகத்துக்கு பிரவர்த்தனம் பண்றது வியாசர். அப்படி வியாச மூலமாக புராணங்கள்லாம் வரும். சுகர் வியாசருடைய குமாரர் அவர் பண்ண புராணங்கள பகிர்ந்தான பாகவத புராணத்தை அவர் பிரவச்சனம் பண்ணார். பராசர முகான் வந்து எல்லாம் ஒதுக்கக்கூடாது நம்ம அப்படி பண்ணா ஆழ்வார் ஆச்சாரியத்தை கஷ்டப்பட்டு எடுக்கணும்னாரு. எப்படி பகீரத பகீரதம் மாதிரி பகீரதம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கங்கையை கொண்டு வந்தான், எங்கேயோ தேவலோகத்துக்கு கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்தான், இல்லைன்னா கங்கை கிடைக்குமா? கங்கை உயர்ந்து நினைச்சாலே போறணும் கங்காம் கங்காம் இது யோ புருயார் கங்கைன்னு சொன்னாலே போற நமக்கு புண்ணியம் வந்துடுதுமா? அது கங்கையை யார் கொண்டு வந்தான்? பகீரதம் கொண்டு வந்தான். இக்ஷ்வாக குலம் ராமுடைய அவதார குலம் சூரிய வம்சம் பிரம்மாவனே வர்ற அந்த குலம் சகரன்னு வர அசிதன் அந்த வம்சத்தை வர அசிதன். அசிதனுக்கு 2 பத்தினிகள் ஒத்திக்கு குழந்தை இல்லை ஒத்தி குழந்தை வந்துருச்சு என்ன பண்ணாங்க அந்த காலத்திலேருந்து இருக்குது. அவளுக்கு விஷம் கொடுத்துட்டான் கர்ப்பமா இருக்கும்போது இருந்தாலும் பெருமாளை கேள்வினால அந்த கர்ப்பம் அழியல பிறந்துருக்கு விஷத்தோடையே பிறந்து கரம்னா விஷம் அந்த பேரே சகரம் சார், விஷத்தோட பிறந்தது சகரம். அந்த சகரம் அஸ்வமேதயாகம் பண்ணா, அஸ்வமேதயாகம் பண்ணா குதிரையை கட்டி விடணும். அதுக்கப்புறம் அந்த குதிரையாக அடக்கினாலும் அவரோட யுத்தம் போட்டு ஜெயிக்கணும். இது அஸ்வமேதயாகத்தோட லட்சணம். அஸ்வமேதயாகம் பண்ணா பெரிய யாகம் அது. ரிதுராட் பிரம்மஹத்தியெல்லாம் போயிடும், ராஜாக்கள்லாம் பண்ண முடியும். ரொம்ப பிரம்மா மாண்டு அஸ்வமேதம் பண்ணலாம், ராமனா கூட அஸ்வமேதம் பண்ண முடியாது. சோமயாகம் பண்ணலாம், வாஜ்பாய் எல்லாம் பண்ணலாம், சக்கரவர்த்திகள் தான் பண்ண முடியும். அத்தனை ஊர் ஊர் சமாச்சாரம் ஊர் அவனை ஒத்த ஒத்தாச பண்ணணும். அது பல வருஷம் நடக்கக்கூடியது. அந்த அஸ்வமேதம் பண்ணா குதிரை அப்புறம் அகனம் பண்ணி தியாகம் பண்ணணும். ஒவ்வொரு அங்கமாக அந்த சகரம் அஸ்வமேதம் பண்ணா குதிரையை கட்டா இந்த அபகத்துக்கு போயிட்டான். எப்படி யாகத்தெல்லாம் பண்ணாக்கா நம்ம பட்டத்துக்கு வந்துருவானோ? இந்திரனுக்கு சதக்கிரதம்பு, நூறு யாகம் நூறு அஸ்வமேதம் பண்ணி இந்திரனா நமக்கு போட்டியா யாரோ வந்துருவானோன்ட்டு அஸ்வமேதம் என்ன பண்ணா அதை கெடுத்து வருவான். இந்த குதிரையை கொண்டு மத்தியவழி பாதாளத்தை வச்சுட்டான். அந்த குதிரை இல்லாத அஸ்வமேத யாகம் பூர்த்தி ஆகாதே. தம்பளிகளை கூட்டான் போய் எங்கிட்டு தேடிட்டு வருவாங்க. ஊர் ஊரா தேடுறான், உலக கிடைக்கல. உலகம் ஊரா நோண்ட ஆரம்பிச்சான். உலகமே படம் மண்ணும் பள்ளமா போச்சு. அதெல்லாம் இன்னைக்கு பாருங்க, பூமி குறவு தான், சமுத்திரம் நிறைய இருக்கு, ஜலம்தான் வருது. தோண்ட தோண்ட பாத்திரம் வரைக்கும் போறான். சகரம் தோண்டிருந்தாலும் இந்த பூமிக்கு சாகரம் சமுத்திரத்து சாகரம் சகரமாக ஏற்படுத்தப்பட்டு பாதாள வரைக்கும் போயிட்டா அங்க கபில ரிஷி தபஸ் பண்ணிட்டு அவர் பக்கத்துல குதிரை வச்சு போடாமன் இந்த இவர் என்ன இவர் தான் குதிரையை திருடுட்டார் அப்படின்னு அவர் வெட்ட அவரை ஹரணம் பண்ணா அவர் ஆத்தத்தோட போறா. கண்ணை முடிச்சார் கோசை கேட்டு பார்த்து கண்ணை முடிச்சு ஆயிரம் அறுபதாயிரம் பேர் பல்ஸ்வாம கூட்டார். அறுபதாயிரம் பேர் புத்திரன், சகருடைய புத்திரன். அதுக்கப்புறம் அவன் பள்ளியை கூப்பிட்டார். நல்லா வரவே இல்லை போய் தேடுவாங்க. அங்க போய் பார்த்தா கீழே இருக்கான். அவன் பிள்ளை வந்தான் திலீபன். அவனால மீட்டு கொண்டு வர முடியல. அத்தனை பேர் சாம்பலா கூட்டான். சகல அறுபதாயிரம் பேர் அம்சுமான பேர் அவருடைய பேரன் அவன் அம்சார் குதிரை போய் பார்த்துவான். அவனாலே முடியல. இப்படி காலம் போயிட்டு அவனுடைய பிள்ளை திலீபன், திலீபனுடைய பிள்ளை பகீரதன். நீயாவது முயற்சி பண்ணுனா பகீரதன் அங்க திலீபன் சொன்னான். ஸ்ரீகள்லாம் சொன்னான் வளர்க்க நெருக்கடி கிடைக்காது. கைங்கரியம் எப்படி நெருக்கடி சாம்பலா போனா அவர்களும் உத்தரகத்தை பிரேதகத்தையெல்லாம் பண்ணி பண்ணானுமே இல்லைன்னா பிசாசா தான் அறையணும். அதனாலதான் என்ன பண்ணணும், கட்டி ஜெல்ல கொண்டு முழுகடி வாழ சாம்பல அப்பதான் அவளுக்கு நல்ல கடி கிடைக்கும். என்ன பண்றதுன்னு கேட்டார். தியானம் பண்ணார், ரிஷிகளாம் போய் கேட்டான், தபஸ் பண்ணு. பகீர ஒத்த காலில் பல வருஷம் தபஸ் பண்ணான் கங்கை வரணும். அப்புறம் எங்க ரிஷிகள் தேவதைகளாம் சொன்னா அது வேகமா வந்தா என்ன பண்ணுவேன், உலகமே கழிஞ்சு போடுமே. சிவனை போய் கேளுனார், சிவனை போய் பிரார்த்திச்சார், நீ கங்கை இறங்கிட்டே நீ காப்பாற்றணும், நான் பார்த்துக்கிறேன். தியானம் பண்ணா கங்கை கிடக்கிறான்னு மேலே இருந்து இறங்கி வருது, வெள்ளமா ஓடி வருது. அந்த வேகம் தாழாதுன்னு தன்னோட ஜடையில தரிச்சான் கங்காதேவிய சிவன். அதான் கங்காதரன் தேவன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டான். உங்களுக்கு ரொம்ப கோபம் கொடுங்க, என்ன வந்து எனக்கு இறங்குறானே கங்காதேவிக்கு. சிவன் தலையில விழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டான். அப்புறம் பூமிக்கு வந்து அப்படியே போறான். ஒவ்வொரு கைக்கை பக்கம் அந்த பக்கம் கங்கை வருது. பகீரனுடைய தவத்தினால கங்கை நமக்கு கிடைச்சிது. அதனால கங்கைக்கு ஒரு பேரு பாகீரதின். கபிலமணி சாபத்தினால சம்பாதிப்பாங்க கங்கையை கொண்டு அந்த கங்கையை கொண்டு பாதாளத்துக்கு போட்டு போறான். அந்த ஜலத்து கங்கா ஜலத்தாலே அவள நல்ல கையெழுகிறான். இப்படிதான் பராச பகீரதன் செலச்சான அவன் கங்கையை கொண்டு வந்தே தீர்வு வேணும். தேவரா கங்கையை கொண்டு வந்தானே பகீர பிரயத்தனம் சொல்லுவா, பகீரத பிரயத்தனம் பண்றேன். பிரயத்தனம் பண்ணி நம்ம ஆழ்வார் பராசரோட கிரந்தங்கள் ஆழ்வார கிரந்தங்கள் அதிகரிக்கணும். அதனால அப்படிப்பட்டவன் பகீரதன் அந்த நிலையில் நான் நிக்கிறோம். பெருமாளையும் கங்கையை நினைச்சுட்டு வந்தாலும் என்ன பெருமாள் நினைக்கணும். பக்தி சாத்தியாதயா பெருமாளுக்கு வகீகரம் பண்ணணும், தயை தியானம் பண்ணணும். பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் உண்டு. ஆயிரம் குணத்தை வச்சு சகசநாமம் பண்ணார். ஞான பல வீரிய ஐஸ்வர்ய தேஜஸ்வல் இத்தனை குணங்கள் முக்கியமான குணங்கள். அதுல தயை கௌசீல்யம் சாதாரண மசாலா கூட இறங்கி வந்து பழகிறது இருக்கு. அது பெருமாள் யாரோட இடையனால பழகினார். தேர் ஓட்டினாரு தலைவத்த மாதிரி அவருக்கு சர்வலோக பகவான் பாண்டவாளுக்கு சிநேகிதனாக இருந்தார். இப்படி சௌசீலியமா இருந்தாரு. இந்த சௌசீலியம்ன்ற குணம் நமக்கு தான் உதவும். கீழே பூலோகத்தில் வைகுண்டத்தை போனால் எல்லாருமே முக்தா பெருமாள் சவமாக எல்லாரும் அங்கே என்ன உதவப்படும்? இங்கேதான் உதவும். பக்தி சாத்தியா பிரபன் அழைக்க நின்று இறங்கி வரார். சோம்பரே உகத்தி நம்ம ஆழ்வார் சோம்பரே உகத்தி நீயே தான் கறி அவனும் பண்ண மாட்டேன்னு காம்பர தலை சரித்தினர் அப்படி மொட்டை அடிச்சது பெருமாள் கறி போறது அது ஒரு விதம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபன்னால் அந்த ஸ்லோகத்துல பகீரத நிலையன் பகீரதன் நிலையில் நம்ம இருக்கோம். பகீரதனை என்ன முன்னோர்கள் சொன்னது தலைப்பு தாத்தா சொன்ன கேட்டான் இதெல்லாம் ஒரு சாரங்கள். பகீரதன் நிலையில் நான் நிற்கிறேன்னா என்ன பகிர்வாக சொல்ல கேட்டு பரிபாலிக்கணும். இதற்கிற இதுக்கு அவ தாயா தாப்பன் தாப்பினால காப்பாற்ற முடியலையே வேட்டுக்காரியெல்லாம் பண்ண முடியலையே வீணா போடுவாளே அப்படின்னு பண்ணாமல் இல்லையோ இது ஒரு சாஸ்திரம். இதற்காரையும் பண்ணணும். உடலியவன் கொஞ்சத்து வருமா கங்கை தபஸ் பண்ணான் மொத்த காலில் பண்ணான் பிடிவாதமா இருந்தாலும் ஒரு லட்சியத்தை அடையணும்னா பிடிவாதம் போகணும். அப்படி பண்ணாமலேயே பகீரது நயஸ்தி தான். இதுக்கோசம் கமலாவாந்த கருணி நம்ம அதே மாதிரி கமலா காந்தனாகக்கூடிய தயையை நம்ம எப்படியாவது அவனை பிடிக்கணும். கருணியை கேட்கணும் பகவான் கிட்ட கேட்கணும். பராசர் முகான் வந்து பகீரத ஐயஸ்தி தான் கொண்டு வந்தான் கங்கையை லோகத்துக்கு என்னாச்சு அவனாதான் கங்கை நமக்கு கழிச்சது. கங்கை உயர்ந்த புண்ணிய நதி இருக்க நதிக்குள்ள கங்கை கழிச்சு காரணம் யாரு பகீரதில்லாம் வராது கங்கை கேது லோகத்துல ஏது பகீரத ஐயஸ்தி தான் கங்கா பிராபித பக்தி தான். பகீரதம் பண்ணது கங்கையினால அத்தனை முன்னோர்களும் நல்லது எழிஞ்சாலே அந்த ஜலம் அவன் மேல அப்படியே பட்ட உடனே நல்லது எழிஞ்சான் கங்கா பிராவிதம் கங்கை மூடிருக்கும். அதே மாதிரி பெருமாளின் தெய்வம் கங்கை பகீரதம் மாதிரி அதை நம்ம தான் மூழ்கிறோம் நல்ல கதை அடைவோம் அப்படின்னு கருணையை கங்கை அமுத்திரா மாதிரி தியானம் பண்ண இதுல அந்த ஸ்லோகமானது பராசர முகான் வந்து பகீரத நயஸ்திதானே கமலாகாந்த காருண்ய கங்கா பிராவித பத்விதானே எங்களை போனோம் அதை தான் மூழ்கிறோம். அஞ்சாவது ஸ்லோகம் விஸ்வக்சேனர் ஆச்சார பரம்பரையில் அவர்கள் விஸ்வக்சேனர் பெருமான் பிராட்டி அவர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் வைகுண்ட லோகத்துக்கு ஒரு லீடராக வச்சார் பெருமாள். கோவில துவாரபாரகர் இருக்கா பெருமாளுக்கு காப்பாறு சக்தி கிடையாது இவாள் போனவன் அங்கங்க ஒரு அலங்காரம் ராஜ அலங்காரம் வாசல ரெண்டு பேர் காப்பாற்று காத்துட்டு காவாது பெருமாளா காப்பாறு. அதே மாதிரி அங்கங்க விஸ்வக்சேனர் ஒரு நித்திய சொல்லிதான் அங்கே பெருமாளுக்கு வைகுண்டத்தில் கைங்க மட்டுமா நித்திய சோரி இங்க பிரபத்தி பண்ணி சேனா பண்ணி இங்கே போறா முக்தாது பேரு அவளும் சூரியோட சேர்ந்து வர்றாள். இவாள்தான் மேற்கனவே விஸ்வக்சேனருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் ஒவ்வொருத்தரும் அதிகாரம் நீ இவாளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வா அவளுக்கு கண்ட்ரோல் பண்றது நித்திய சூரியனுக்கு இல்லாத சக்தியா அவள் கெட்ட பண்ணா ஏது வரும் ஒரே எத்தனை பேருனர் எண்ண முடியாது நித்திய சூரியன் நம்ம லோகத்தில் இருக்க ஜீவன்ல எண்ண முடியாது. திரிபாதோதை புருஷ பாதோ ஸ்யாபாத்புர இந்த லோகம் கூட கார் பங்குன்னா வைகுண்ட லோகம்ல முக்கா பங்கு மோட்சம் போயிட்டே எத்தனை பேர் சேருவா நித்திய சூழல் கணக்கில்லாதவா நம்மளால என்ன சொல்ல முடியாது. பெருமாள் கைங்க பண்ணும் எல்லாம் ஓடுறது திருப்பதி பெருமாள் கோவில் தகுந்த ஓரளவு அதனால அங்க போய் இப்ப அங்க ஒரு ஆசை கேட்டவன முன்னா கிடையாது என்ன கைங்கிற பண்ணணும் ஒரு ஆசை அதுல ஓடுறதுக்கலாம் அவளை கண்ட்ரோல் பண்ணுமே இது மெதுவா செய்வீங்க மெதுவா செய்வீங்க பெருமாளுக்கு இதை அவதாரம் பண்ணக்கூடாது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால விஸ்வக்சேனருக்கு அந்த அதிகாரம் அதனால இது ஒரு பெரம்பு இருக்கும் அழகான பெரம்பு இப்படி காமிச்சாலே எல்லாம் அடங்கணும் எல்லாரும் விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனர்னா பெருமாளுக்கு வர எந்த அவதியும் வரக்கூடாது லோகத்திலேயும் எந்த அவதியும் வரக்கூடாது விஸ்வக்சேனர் அநீகேஸ்வரம் அநீகன சேனை சேனைநாதம் தமிழ் சொல்லுவான் அங்க இருக்கிற சேனைகள் எல்லாம் உண்டு அவருக்கு சிஷ்யர் நாலு பேர் கஜபக்தன் கஜமுகன் இப்படி நாலு பேரும் யான முகம் இந்த பிள்ளையார் இல்ல கஜமுகன் கஜான கஜானம்னா பிள்ளையார் சொல்றவரு இல்ல இந்த பிள்ளையாருக்கு சங்கரக்கர்லாம் கிடையாது பெருமாளுக்கு சங்கரக்கத்தோட விஸ்வசேன சிஷ்யால் யான முகம் நாலு பேர் அவெல்லாம் கஜபக்தரால் கஜானனர் இவ்வளவு பேர் நாலு பேர் வர ஞான முகங்கள், அசேஷ வித்வேஷ மனம், யாருக்கும் தடங்கள் வரக்கூடாது. பெருமாள் சேவைக்கு தடங்கள் வரக்கூடாதுன்னு வைகுண்டத்துல அவர் தியானம் பண்ணா நமக்கு தடங்கள் வராது. விக்ரஹராஜன் பிள்ளையார சொல்றோம், நம்ம பிள்ளையார சேவிக்கிறது இல்ல. அவன் கணபதி பூஜை பண்ணுவா முதல்ல, நமக்கு விஸ்வசேனம் இருக்காரு. அநேக அசேஷ விக்ரஹசமனம் அநீகேஸ்வரன் சேவநாதனவர், சேவைகள்லாம் நடக்கிறதாச்சு, நம்ம விக்கிரத்தை நடக்க மாட்டாரா? ஆதாரி பரம்பரையும் வராது. அதனால விஸ்வசேனரை பத்தி இந்த அஞ்சாவது ஸ்லோகம், அசேஷ விக்ரஹசமனம் அநீகேஸ்வரமாஸ்ரீ ஸ்ரீமதாம் கருணாம் போதும் சிக்ஷா ஸ்லோக ஸ்ரீமதாம் கருணாம் போதும். பெருமாளி தயனம் வாங்கிக்கிறோம், எல்லாரையும் அது ரெகுலேட் பண்ற, இப்படி போன ஜாகிரதை வரிசையா போகும். அங்க கூட சிக்ஷா ஸ்லோக யுவோச்சிதம், சிக்ஷையே பிரவாகம், அந்த சிக்ஷி பிரவாகமா வரலாம். அப்படி அடக்கிறவர் விஸ்வசேனர், ஏன்னா அவர் பெருமாள் மேல் அவரும் கைகீரியம் பண்றவர். நமக்கு ஆச்சாரியால வர பெருமாள் பிராட்டி விஸ்வசேனர், அப்பதான் நம்ம வரலாம் வருவார். இன்னைக்கு விஸ்வசேனர் தான் பண்றோம், எந்த கருமா ஆரம்பித்தாலும் அவரெல்லாம் பிள்ளையாருக்கு கணபதி பூஜை பண்ணுவா. நமக்கு பெரும் விஸ்வசேனர் இருக்காரு, நமக்கு விஸ்வசேன ஆராதம் பூஜை கூட சொல்றது இல்லை, பெருமாள் ஆராதனா சொல்றோம். விஸ்வசேன ஆராதனம், விஸ்வசேன ஆராதனை ஸ்ரீமதி பகவஷியார் சொல்றார், ஸ்ரீமதி விஸ்வசேனேன் சமஸ்தைஸ்வரியம் பெருமாள், எல்லா ஐஸ்வர்யம் உனித்தான் நீ பார்த்துக்கொண்டாராம் பெருமாள் விஸ்வசேன கிட்ட. இது பாஷியாருடைய வாக்கியம், ஸ்ரீமதி விஸ்வசேனே நெஸ்த சமஸ்த ஐஸ்வர்யம் பாரிஷத்யாக நம்ம சொல்றேன். விஸ்வசேனருக்கு பாரிஷத் நாலு பேர், திரத வக்தர் திரதம் யானை, யானை முகத்தோடு நாலு பரிவாரம் இருக்கு, தீர்க்க பந்துவா இருக்கார். அதனாலே காலித்திய சாசிதாரம் ஆச்சாரியன் இருக்கார், ஆச்சாரியாளர் என்ன லட்சம் சொன்னார், சிஷ்யன் தப்பு பண்ண போது பண்ணாதே அப்படின்னு நியமிக்கணும் ஆச்சாரியன், சிக்ஷை பண்றான். வைகுண்டத்தை விஸ்வசேனர் பண்றார், அவரை நம்ம விக்கிரம் போகணும் ஆராதனம் பண்றோம், விஸ்வசேன ஆராதனம். அவர் ஆச்சாரியார் போது தமிழ் உணர்வதில் அவர் தேசியம் சாதிச்சிருக்கார். ஆச்சாரிய பத்தடி என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் முக்கி யானடைவே அவர் குருக்கள் நிறைவிணங்கி பின்னருளால் பெருமூதூர் வந்தவள்கள் பெரிய நம்பி ஆள வந்தார் மனக்காலம் வந்தவள்ளல் ஆள வந்தார் மனக்கால் நம்பி பெரிய நம்பி நன்னறியவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதவ ஜடகோபன் சேனநாதன் இன்னமது திருமகள் இன்றி வரை முன்னிட்டு எம்பெருமான் தெருவிடுகின்றேனே. ஆச்சாரியார முன்னிட்டு பெருமாள் போனோம், அப்பதான் ஏத்துவர். பிராட்டியை முன்னெண்ணும் ஆச்சாரியரை முன்னெண்ணும், அப்பதான் பெருமாள் கடைசனம் கிடைக்கும். என்னையில் தந்தளித்து வரை சரணம் நமக்கு யார் பிரபந்தி பண்ணி வைக்கிறாளோ, நம்ம ஆத்மசமணம் பண்ணி வைக்கிறாளோ, அவரை ஆச்சாரியான தேவன் நினைக்கணும். பெருமாள் போறதுக்கு என்ன குரு பங்கு நினைக்கணும், அப்படியே போகணும், குரு நினைச்சிட்டே போகணும். இவர் குரு அவர் குரு அவர் குரு, அந்த குருடைய பங்கு நிறை பின்னால் பெரும்பூதூர் அவாளுக்காக ஏற்பட்ட அருகே தான் ராமானுஜர் கிடைக்கும். பெரும்பூதூர் வந்தவள்ள ராமானுஜர், பெரும்பூதூர் வந்தவள்ள பேரவோடு சொல்லல தேசிகர், பெரும்பூதூர் வந்த உதார சுகம் உடையவர், பிரம்மசூரத்து பாஷ்யம் பண்ணவர், ஆத்ம தத்துவத்தை விசிஷ்டாத்திரிக தத்துவத்தை பெருக்கிறவர், சரணாகதியை காமிச்சவர், பெரிய நம்பி அவருக்கு ஆச்சாரியன், பெரிய நம்பி ராமாதிர்க்கு மகாபோர் நம்பி, அவருக்கு ஆச்சாரியர் ஆடவந்தர் யாமுனர், அவருக்கு ஆச்சாரியர் மணக்கால் நம்பி, அவருக்கு ஆச்சாரியர் உய்யக்கொண்டார், அவருக்கு ஆச்சாரியர் குலபதி நாதமணிலே நம்ம வம்சம் வர மல்லி ஆச்சாரிய வம்சம் நாதமணி, அவருக்கு யோக திசையில சடகோபன் நம்ம வந்தார் இல்லையோ நாதமணிக்கு, நாதமணி சடகோபன் அவருக்கு ஆச்சாரியர் விஸ்வசேனர் சேனைநாதன், அவளுக்கு ஆச்சாரிய பிராட்டி இன்னமுத திருமகள், அவர் ஒரு போது பெண்ணுமுதாய் வந்தேன் ஆழ்வார்கள் திருமகள் இருந்து இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் நிச்சயப்படி அனுசந்தானம் பண்றோம். பிரியன சேனாபதினா ரொம்ப பிரியம், லீடர்னா எவ்வளவு பிரியம் இருக்கும், பகவானாரை நியமிச்ச லீடர் அவர் சேனாபதி, எத்வேத்த சிகரஸ்பந்தே விஸ்வமேந்திர விவசாயர் அப்படி ஆக்சா போருமோ அத்தனோரும் அடங்கிடும். விஸ்வசேன கையில பரம்பு வச்சிருக்க நானாபூதை ஜெகதிசமை நர்மலீலாம் விதத்தோ பின்னால் சொல்ல போறார், சக்தியில சத்தத்தில வர்ணம் அந்தியம் வர்ணம் பதினஞ்சு நாலு வாசுதேவன் சங்கடம் பத்தி அனிருத்தன் இப்படி கடைசியை வைத்த ஒவ்வொரு வகத்தில் ஒரு வர்ணம் பாலின் நீர்மீன் பாசியின் நீர்மீன் ஆழ்வார் அனுபவிச்சார். அப்படி ஆதிமவியூகபேதே விஸ்வம் தாசும் ஒவ்வொரு அவதாரத்திலே விஸ்வக்சேனை காப்பாற்றினார். விஸ்வக்சேனோ ஜனார்தனா சரத்னாவும் பெருமாளுக்கே விஸ்வக்சேனன் பேர், அவர் அவதாரம் தானே அம்சம் அனுப்பியிருந்த விஸ்வக்சேனர். நிறைய பெரிய சேனையுடையவர் விஸ்வக்சேனர், சேனை முதலியார் லோகத்தான் காப்பாற்றக்கூடியவர். அதான் விஸ்வக்சேனம் ஆராதனை பண்றோம். எந்த கர்மா பண்ணாலும் சுத்தவதி சமயத்தும் விஸ்வக்சேனம் தமாசியம் பண்ண முடியும். விஸ்வக்சேனம் எதிபதி ஊர் அந்த விஸ்வக்சேனே தான் ராமாஜர வந்தார். விஸ்வக்சேன கையில் பெறம்பு வச்சிருக்காரு, ராமாவுக்கு திருநர் சன்னியாசி திருநர் வச்சிருக்காரு. அந்த வேற்றம் பெரம்பு தண்டம் தான் ராமாவது திருதண்டம். சன்னியாசி எதிபதி ஊர் திருண்டா அதேதான் எதிராசத்தில் இது விஸ்வக்சேன தியான மண்டல தேசிகன் வந்தே வைகுண்ட சேனாமியம். இந்த சாதாரண சேனைக்கு அதிபதி வைகுண்ட முத்தாருக்கே ரெகுலேட் பண்றவர் வந்தே வைகுண்ட சேனாமியம் தேவம் பெருமாளுடைய நேர பக்தர் கைங்கறி பண்றவர் அனந்தன் கருடன் விஸ்வக்சேன ரீதியில் தேவம் சூத்திரவதி சகம் அவருடைய பக்தி சூத்திர லட்சுமி நாராயண மாதிரி சூத்திரவதி விஸ்வக்சேனன் சூத்திரவர் இருக்கவர் எல்லாம் ஜெகத்தும் தன்னுடைய வேலையை செய்யும் நடந்து வரக்கூடாது. விஸ்வக்சேனம் பண்றோம் இந்த மாதிரி விஸ்வக்சேனைய இந்த மகிழ்ந்து இந்த ஸ்லோகத்துல தேசியன் தயாசிரத்தை அஞ்சாவது ஸ்லோகமாக அனுசந்தானம் பண்ற விஸ்வக்சேன பத்தி ஸ்லோகத்தை முடிக்கிறோம். அஞ்சாவது ஸ்லோகம் விஸ்வக்சேன அசேஷ விக்னசமானம் அநீகேஸ்வரம் அஷ்டஜே ஸ்ரீமத கருணா அம்போது சிக்ஷாஸ்ரோதயோத்திதம் சொல்லி விஸ்வக்சேனரோட இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தோடு இன்னைக்கு முடிகிறது உபன்யாசம். கவிதா கிருநாய் கல்யாணே சிவதே வெங்கடேஜாய் வேதாந்த குருவீரமான் பெருமாள் விஸ்வக்சேனருக்கு எல்லா தடங்களும் உங்களுக்கு வரக்கூடாது பிரார்த்திச்சேன்னு உபன்யாசம் முடிகிறது.